आकृष्टि पर्यंताये राज सरस्वती तस्म वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्धरीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् एवं हयग्रीवमहम् प्रपद्ये। विश्वम्भरामतितरामपि भासयन्तौ विन्यासतो विविध सज्जनतानुभाव्यौ विस्तार संसृतिमहर्नवकर्णधारौ वेदांत सूरि चरणौ शरणम् प्रपद्ये। यस्मदाम्भोरुहध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामि तम्। இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய சுவாமி அளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் இதனுடைய முதல் ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இது முதல் ஸ்லோகம். நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசஜே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே என்பதாக ஸ்லோக். இதுக்கு முன்ன ஆளவந்தாருடைய வைபவத்தை பத்தியும் ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்றத பத்தியும் பார்த்தோம். ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் யாரை குறிச்சு செய்யறதாக அனுப்பிச்சிருக்கு என்றத பார்க்கணும். இது பகவானை குறிச்சு பண்ற ஸ்தோத்திரம், எம்பெருமானுடைய குணங்களை சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட இந்த ஸ்தோத்திரத்துல இதுல ஆரம்பத்துல மூன்று ஸ்லோகங்கள்னால நாதமுனிகளை வணங்குகிறார். தனக்கு ஆச்சாரியனையும் காண்பித்து கொடுத்தவராக தனக்கு பிதாமகனாகவும் இருந்த நாதமுனியை முதல்ல வணங்குகிறார் என்று சொல்லுகிறார். இதுல நமஹா என்று ஆனந்துகிறார். நமஹான்றது சேவிக்கிறதுன்னு அர்த்தம். இத பத்தி பார்க்கணும். இவருக்கு யார் சாட்சாத் ஆச்சாரியன், அவரை விட்டுட்டு ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனா இருந்திருக்கிற நாதமுனிகளை சேவிக்கணுமா? சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவருக்கு ஒன்னும் ஸ்லோகம் காணமேங்க என்ற ஒரு கேள்வி வருது. அதாவது நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி, அந்த மணக்கால் நம்பிகள் தான் ஆளவந்தாருக்கு வேதாந்த அர்த்தங்களை உபதேசம் பண்ணினவர். அந்த மணக்கால் நம்பியின் ஆளவந்தாருக்கு விசேஷமான பக்தி உண்டு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கச்சே மணக்கால் நம்பி விஷயமாக ஸ்லோகம் இல்லை, அதே மாதிரி இவர் விஷயமான ஸ்லோகமும் இல்லை, உய்யக்கொண்டார் விஷயமான ஸ்லோகமும் இல்லை. நேர பார்த்தோம்னா சாட்சாத்தாக நாதமுனிகள் விஷயமான ஸ்லோகம் இருக்கு இங்க. அதுதான் இந்த இடத்துல நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஜான வைராக்கிய ராசே நாதாய முனைய காத பகவத் பக்தி சித்தவே என்பதாக. இப்படி பண்ணலாமா என்று ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரரத்ன பாஷ்யத்துல அருளி செய்கிறார். ஆச்சாரிய பிராச்சாரிய சன்னிபாத்தே பிராச்சாரியோபசங்கிருஷ்ய உபசஞ்சிகிருஷேது ஆச்சாரியம் பிரதிஷேதே இதரா லுப்யத்தே பூஜாச்சாஸ்தி சகாசே இது பிராச்சாரிய வந்தன பிராதான்யம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியன் பிராச்சாரியன் ரெண்டு பேரும் இருக்கா, அதாவது ஆச்சாரியன் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் ரெண்டு பேரும் ஒரு சமயத்துல ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாரும் என்ன சேவிக்கிறது, ஆச்சாரியனை சேவிக்கிறதா அல்லது ஆச்சாரியன் சாட்சாத் ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியராக இருந்துருக்கிற பிராச்சாரியனை சேவிக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியனிடத்துல அனுமதி வாங்கிட்டு பிராச்சாரியனை சேவிக்கிறது. ஆச்சாரிய பிராச்சாரிய சன்னிபாத்து பிராச்சாரியாய உபசங்கிருஷ்ய உபசங்கிருஷேது ஆச்சாரியம் முதல்ல பிராச்சாரியன் ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியரா இருந்துட்டு இருக்கிறவர சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்துட்டு இருக்கிற சேவிக்கணும். அப்ப நம்ம ஆச்சாரியால் கணக்கு வானான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சில தடுத்துட்டாருனாக்கா இப்பதே காசு அந்த பிராச்சாரியனை சேவிச்சதே ஆச்சாரியனை சேவிச்சதாக ஆயிடும். இந்த சேவிக்கிறதுல சில சில பழக்க வழக்கங்கள் தான் இருக்கு. இப்ப கோவிலுக்கு போறோம், கோவில்ல பெருமானை சேவிக்கிறோம், அந்த கோவில்ல இருக்கச்சு வேற யாராவது, அதாவது பகுமானம் இருக்கிறவா கௌரவப்பட்டவாளாக யாரா வந்தா, பெரியவா வந்தாக்க கோவில்ல சேவிக்கிறது இல்லைன்றது ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா கோவில்ல எம்பெருமானுக்கு அங்க மூர்த்தி ரூபமாக இருந்துட்டு இருக்கிற ஆழ்வாராச்சாரியாள் அவளுக்கு தான் சேவிக்க, அவளை தான் சேவிக்கிறதுன்னு இருக்கே தவிர மனுஷ ரூபமா இருக்கிறவாள் எவ்வளவு கௌரவப்பட்டவளா இருந்தா கூட சன்னதியில சேவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் இல்லை. அதே மாதிரி பிராச்சாரியனுக்கு எதிர ஆச்சாரியன் சேவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் இல்லை. அதாவது இந்த ஆச்சாரியால சேவிக்கலாம், அந்த ஆச்சாரியாலே ஒத்துக்க மாட்டா, அவருக்கு சேவிச்சாக்க போறோம். இப்ப கோவில்ல பெருமாளை சேவிச்சாலே எல்லாரையும் சேவிச்ச மாதிரி, கோஷ்டியை சேவிச்சாலே பெருமாளை, அந்த கோஷ்டி பெருமாளை அங்கேருந்து ஏழைச்சே தூரேந்தே நாம சேவிச்சோம்னாக்கா பிரத்யேகமா சேவிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தூரேந்து சேவிச்சாலும் போறோம், அப்புறம் பிரத்யேகமா சேவிச்சாலும் சக்தி இருந்தாலும் பரவாயில்ல, பிரத்யேகமா சேவிச்சாலும் தப்பில்லை. தூரேந்து அந்த பெருமாளுடைய அந்த பரிச்சதங்கள்லாம் வரச்சே, பெருமாளுடைய பரிஜனங்கள்லாம் வரச்சே அங்க பார்த்த உடனேயே விழுந்து சேவிக்கிறோம். அதுக்கப்புறமா அத்தியாபக கோஷ்டியை சேவிக்கிறது, பெருமாளை சேவிக்கிறது, வேத பாராயண கோஷ்டியை சேவிக்கிறது, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முதல்லயே சேவிச்சா கூட போறோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அந்த கோஷ்டியை தான் சேவிக்கிறமே தவிர பிரத்யேகமா இருக்கிறவாள் சேவிக்கிறது கிடையாது. பிரத்யேகம் பூஜையாளா இருந்தா கூட சேவிக்கிறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சில பழக்க வழக்கங்கள் உள்ளன. இந்த சம்பிரதாய பிரகாரத்துக்கு சொல்லச்சே ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் ரெண்டு பேரும் இருக்கச்சே அந்த பிராச்சாரியனுக்கு பிராதான்யம் கொடுத்து பிராச்சாரியனை சேவிச்ச மாத்திரத்தாலேயே ஆச்சாரியனுக்கும் உகப்பு ஏற்பட்டு அதிலேயே ஆச்சாரியனுடைய வந்தனமும் அடங்கி விடுறது என்று சாஸ்திரம் சொல்கிறது. அந்த சாஸ்திரத்தை தான் இங்க ஆளவந்தார் அனுஷ்டிக்கிற, அந்த சாஸ்திரத்தை தான் அனுஷ்டிக்கிறன்றதுனால என்ன ஏற்படுறதுன்னாக்கா ஆளவந்தாருடைய சாட்சாத் ஆச்சாரியன் தனக்கு ஆச்சாரியராக இருந்தன், தனக்கு ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியராக இருந்தன் இருக்கிற நாதமுனிகள் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணாலே போரும், தனக்காக எந்த ஸ்லோகமும் வேண்டாம் என்று பிரதிஷேதிச்சபடினால நாதமுனிகள் விஷயமான ஸ்லோகத்தோடையே இது இடத்துல அமைஞ்சு போயிடுத்து என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. இதே மாதிரிதான் சீபாஷ்யக்காரருடைய ஒரு கிருதிகள்லையும் பார்த்தோம்னாக்க அளவந்தாருக்கு நேர அளவந்தார் சொல்லிருக்க மங்கள ஸ்லோகம் இருக்கும், எத்தராம் பௌரவ தியான வித்வஸ்தா சேஷகர்மகா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனையம் நமாமிதம் என்று அளவந்தாருக்கு சொல்லிருக்க. அவருக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற பெரிய நம்பி எல்லாம் விட்டுட்டு அளவந்தாரு சொல்லுவானே என்று பார்க்கணும். அந்த அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா அந்த பிராச்சாரிய சேவையினாலேயே ஆச்சாரிய சேவையும் சேவையிலேயே பிராச்சாரிய ஆச்சாரிய சேவையும் அந்தர்போதம் அடங்கினது என்பதை தெரியப்படுத்துகிறார். அந்த ரீதியில இந்த முதல் ஸ்லோகத்திலையும் மூன்று ஸ்லோகங்களினாலே, முதல் மூன்று ஸ்லோகங்கள்னாலே தனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலையும், அதாவது ஆச்சாரிய பிராச்சாரிய ஸ்தானம்னு சொல்லச்சு அந்த பிராச்சாரிய ஆச்சாரிய ஸ்தானத்துல ஆச்சாரிய பரம்பரையில வர அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலையும், அடுத்ததாக தனக்கு சாட்சாத் பிதாமகனாகவும் எழுந்தருளியிருந்த நாதமுனிகளை மூன்று ஸ்தோத்திரங்கள் மூன்று ஸ்லோகங்களாலே ஸ்தோத்திரம் பண்றார் என்று சொல்லணும். இந்த மூன்று ஸ்லோகங்களால ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சில காரணம்லாம் சொல்லணும். இதுல என்னன்னா அந்த நாதமுனிகளுடைய வைராக்கியம், ஞானம், பக்தி இவைகளை இதனுடைய இவைகளை உலகத்தாருக்கு அறியப்படுத்துவதற்காகவும், இவைகள்னாலேதான் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு என்பதையும், தெரியப்படுத்துவதற்காக மூன்று ஸ்லோகங்கள்னாலே முதல்ல நாசமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார் என்று சொல்லணும். அதுலயும் ஒவ்வொரு கிரமம் இருந்துருக்கு. முதல்ல ஞான பக்தி, அது அந்த குரு ஞானாதி, அதாவது நாதமுனிகளுக்கு இருக்கிற விசேஷமான ஞானம், பக்தி, வைராக்கியம் இவைகளை சொல்றது. அதுக்கப்புறமா உலகத்தாருக்கு இல்லாத முறையில நாதமுனிகளுக்கு இருந்துருக்குன்னு சொல்றது. சில பேருடைய ஞானம் யாருக்குமே உபயோகம் இல்லாத இருந்துருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் லோகோபகாரகமாக இருந்திருக்கிற ஞானத்தையும் பக்தியையும் உடையவராக நாதமுனி விளங்கினார் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக மூன்று ஸ்லோகங்கள் உள்ளன என்று சொல்றாரு. தயாசதகத்துல சொல்லச்சே, இது எம்பெருமானுக்கே கூட, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞான பல வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள்லாம் கூட கருணை இல்லாத போயிடுத்துனாக்கா அந்த குணத்துவமே வராது. என்பதாக அருள் செய்கின்றார். அந்த கருணை இல்லாத போயிடுத்துனாக்க எம்பெருமானுக்கு இருக்கிற ஷாட்குண்ய ஞான பலைஸ்வரிய வீரியசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களுக்கும் கூட குணத்துவமே போயிடும். கருணையோட கூட சேர்ந்தாதான் அதுக்கு அந்த குணத்துவமே வரும்னு சொல்லி சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் தயாசதகத்துல எம்பெருமான் விஷயத்துல. அதே மாதிரிதான் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற நாசமுனிகள் விஷயத்திலையும், நாசமுனிகளுக்கு இருந்திருக்கிற ஞானம், வைராக்கியம், பக்தி இதெல்லாம் அவருக்கு மாத்திரம் இருந்துருத்துனாக்க, அவருக்கு இருந்து அவர் மோட்சத்துக்கு போறதுக்கு சாதனமா இருந்துருத்துனாக்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அவரிடத்துல இருக்கிறது, அத லோகோபகாரகமாக உலகத்தாருக்கு உதவும்படியாக இருந்திருக்கிறதுன்றது தெரியப்படுத்துறது. அப்படி இருந்தது என்பதை தெரியப்படுத்துறதுக்காகவே ஒரு ஸ்லோகம் என்று மூன்று ஸ்லோகங்கள் நாசமுனி விஷயத்துல சொல்லிருக்கு. இதனால நாசமுனி விஷயத்துல மங்களாச்சாரணம் பண்றதுன்றது முதல் ஸ்லோகத்திலேயே மங்களாச்சாரணம் பண்ணியாச்சு, அடுத்த ரெண்டு ஸ்லோகம்ன்றதுனால புனருக்தி சொன்னதையே திருப்பி சொல்லுவேற அப்படின்னு கேட்டேன். சொன்னது திருப்பி சொன்னதாக ஆகாது என்று ஒன்னு சொல்ற. மூணு, ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டேன், கரணத்ரய சம்பந்த பிரதிபந்த சாந்தையே. நமக்கு மனசு, வாக்கு, காயம், சரீரம் என்று சொல்லக்கூடியதான மூன்று கரணங்கள் உள்ளன. இந்த மூன்று கரணங்களும், மூன்று கரணங்கள்னாலே வரக்கூடிய தடங்களை போக்கடிப்பதற்காக மூன்று ஸ்லோகங்கள். மனசாலே வரக்கூடிய தடங்கள், வாக்குனால வரக்கூடிய தடங்கள், சரீரத்தாலே வரக்கூடிய தடங்கள். மனசால என்ன தடங்கள் வரும், வாக்குனால என்ன தடங்கள் வரும், சரீரத்தால என்ன தடங்கும், அதாவது எம்பெருமானை அடைவதற்கு பிரதிபந்தகமாக இருக்கிறது. மனசு பெருமாளை நினைக்காத போயிடுத்துனாக்கா அப்புறம் அது மனசால வரக்கூடிய தடங்கள். மனசு இதுல சரீரம், வாக்கு, மனசு இது மூணு இப்படி எடுத்து வரணும். மனோ வாக்காயாதி பிகின்னு சொல்றதுல சொன்னாலும் இந்த சரீரம், அந்த மனசு முதல்ல நினைக்கணும், அந்த நினைக்கிறத வாக்கு வெளிப்படுத்தணும், அத சரீரம் அத நடத்தி காமிக்கணும். இப்படி மூணும் இருந்துருக்கு. இந்த மூணுனுடைய பரம்பரை இருந்துருக்கச்சே மனசு நினைக்காத போயிடுத்துனாக்க அதனால வரக்கூடியது பெரிய சிரமங்கள், பெருமாள் அதுக்கு பெருமா பகவத் பிரசாதத்துக்கு தடையா போயிடுறது. மனசு நினைச்சும் வாக்கு அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தாது, வாக்குனால சொல்லாத இருந்தமானாக்க இந்த வாக்கு ஏற்பட்டிருக்கிறதே எம்பெருமான தியானம், எம்பெருமானோடைய திருநாமங்களை கீர்த்தனம் பண்றதுக்காகவே ஏற்பட்டது வாக்கு. அந்த வாக்க கொண்டு மீதி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது காட்டுல போச்சுன்னாக்க இதனால ஏற்படக்கூடிய தடங்கள். சரீரம், அந்த சரீரம் ஒவ்வொன்னும் சரீரத்தினுடைய பிரத்யங்கமும், ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முரரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்து சமர்ச்சயாச்சிதகதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு என்று குலசேகராழ்வார் முகுந்த மாலையில அருளி செய்தது போல ஒவ்வொரு அவயவமும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கே உபயோகப்படுத்துவதற்காகவே சிருஷ்டி பண்ணப்பட்டவை என்கிற ஒரு எண்ணத்தோட நாம செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த எண்ணத்தோட செயல்படாமல் இந்த இந்திரியங்களோடு கூடிய சரீரத்தை வேற விஷயங்களிலே பிரவர்த்திக்கும்படியாக செய்தோமானால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, பகவத் பிரசாதத்துக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு அது தடங்களாக ஆகும். இப்படி மனசு, வாக்கு, சரீரம் இவைகளாலே ஏற்படக்கூடிய தடங்கள், பகவத் பிரசாதத்துக்கு உண்டான தடங்களை போக்கடிப்பதற்காக மூன்று ஸ்லோகங்களாலே தனது ஆச்சாரியனாக இருந்திருக்கிற நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றும் ஒரு வழக்கம். இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, இதுல சில பேர் என்ன மங்கள ஸ்லோகங்கள் நிறைய இருந்ததுன்னாக்க இதனால வரக்கூடிய சித்தி, அந்த மங்களம்ன்றது என்ன, எதுக்காக மங்கள ஸ்லோகம் பண்றா அப்படின்னு கேட்டாக்க, மங்கள ஸ்லோகம் பண்றது தான் எடுத்துண்ட காரியம் குறைவர, அதாவது தடங்கள் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். நிறைய மங்கள ஸ்லோகம் சொன்னமானா, ஒண்ணுக்கு மூணா மங்கள ஸ்லோகம் சொன்னமானா, எடுத்துண்ட காரியத்துல சித்திக்கு எந்த விதமான குறவும் இல்லை என்பதை தெரியப்படுத்துவதற்காக மூன்று ஸ்லோகங்கள் என்று சுவாமி வியாக்கியானம் பண்றார் என்று ஒரு சிலர் சொல்லுவார் என்று, அதுல சுவாமிக்கு திருவள்ளம் கிடையாது என்று தோன்றது. இதனால இப்படி இந்த ஆச்சாரியாருடைய நாதமுனிகள் விஷயமாக மூன்று ஸ்லோகங்கள் முதலில் சொல்லப்பட்டுள்ளன என்கிறது தெரிகிறது. இதுக்கு மேல ஒரு கேள்வி, இந்த ஸ்தோத்திரம் இருக்க, அளவந்தார் ஸ்தோத்திரம் இருக்க, பகவத் விஷயமான ஸ்தோத்திரம், பகவத் விஷயமான ஸ்தோத்திரத்துல ஆச்சாரிய விஷயமான ஒரு ஸ்லோகங்கள் தேவையா என்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்றார், பகவத் வந்தனம் சுவாத்தியம் குருவந்தன பூர்வகம், குருவந்தன பூர்வகமாக செய்தால்தான் பகவத் வந்தனம் ரொம்பவும் அனுபவிக்க தகுந்ததாக இருக்குமா. கஷீரம் சர்க்கரையா யுக்தம் சுததேகி விசேஷதா என்று சொல்லப்படுகிறது. அதாவது பால் சாப்பிடுறோம், பால் பால் போக்கியமா தான் இருக்கு, பால் சாப்பிடுறது ரொம்ப நன்னா தான் இருந்துருக்கு, போக்கியமா தான் இருந்துருக்கு. அதுலயும் சர்க்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு குங்குமம் பூ போட்டு சாப்பிட்டோம்னாக்கா அது இன்னும் போக்கியமாக இருந்துருக்கும். அதே மாதிரியாகவே எம்பெருமான சேவிக்க செய்ய இந்த பகவத் சேவைன்றது பரமபோக்கியமா இருந்துருக்கு. அதுவே பரமபோக்கியமாக எப்போ ஆகும்னா, ஆச்சாரிய வந்தனத்தோட கூட சேர்ந்து அமைஞ்சதுனாக்க அது பரமபோக்கியமாக இருந்துருக்கும். நாமும் பாக்குறோம், கோவில்ல மங்களாசாசனம் பண்றோம், அந்த மங்களாசாசனத்தாவது கோவில்ல நாம போய் சேவிக்கிறத சேவிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஆச்சாரியால் சேவிக்கிறத மங்களாசாசனம்னு சொல்றோம். ஆச்சாரியால் மங்களாசாசனம் பண்ணச்சே நாமளும் கூட இருந்து பெருமாளை சேவிச்சோமானாக்க இத்த காட்டிலும் பாக்கியம் வேற ஒன்னும் கிடையாது என்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆகையால ஆச்சாரிய வந்தனம் என்பது அது எம்பெருமானுக்கு உகந்தது என்று ஏற்படுகிறது. அதுக்காக தான் ஆச்சாரிய வந்தனம் பண்ற என்று சொல்லணும். இவரா பண்றாரா, இதுக்கு முன்ன வழக்கில் இருந்துருக்கா இது இந்த ஆச்சாரிய வந்தனம் என்ன, மைத்ரேயா பரிபப்பச்ச பிரணிபச்ச அபிவாத்தியச்ச என்று விஷ்ணு புராணத்துல சொல்றார். பராசரர் மைத்ரேயருக்கு விஷ்ணு புராணத்தை உபதேசம் பண்றார். அந்த மைத்ரேயர் எப்படி கேட்கிறார், பிரணிபத்திய அபிவாத்தியச்ச, விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்ணி தேவர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆச்சாரியார் பராசரர் அங்கு உபதேசம் பண்றார் விஷ்ணு புராணத்தை என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சாஸ்திர சம்மதமாக பூர்வர்கள்லாம் செய்த ஒரு வழியைத்தான் இங்கு ஆளவந்தாரும் செய்யற என்று சொல்லணும். இப்படி ஆச்சாரியாளுக்கு சொல்றமே, ஆச்சாரியாளுக்கு அப்படி என்ன பெரிய விசேஷம் இருந்துருக்கு, ஆச்சாரியாளுடைய வந்தனம் தேவைதானா என்கிற மூன்றாவது கேள்வி. முதல்ல ஆச்சாரிய பிராச்சாரிய சன்னதியில ஆச்சாரியன் யார் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சொன்னாங்க, பிராச்சாரியனாக இருந்துட்டு சேவிச்சாலே அதுலயே சாட்சாத் ஆச்சாரியனும் அடங்கி விடுறான்னு முதல்ல சொன்னார். அடுத்தது இங்க மூன்று ஸ்லோகங்கள் எதுக்குன்றத பார்த்தோம். சரி, இது பகவத் விஷயமான ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியனுடைய வந்தனம் தேவையா என்பதை பார்த்தோம். ஆச்சாரிய வந்தனம்ன்றது பால்ல சர்க்கரை போட்டு சாப்பிடுற மாதிரி அந்த பகவத் வந்தனத்திலேயே அந்தர்பூதம் ஆயிடுத்து. இது சர்க்கரையை சாப்பிடுறோம்னு சொல்றது இல்ல, பால் சாப்பிடுறதுன்னு தான் சொல்றது. அந்த மாதிரி பகவத் சேவை ஆச்சாரிய வந்தனத்தோட கூட இருந்துட்டு இருக்கிற பகவத் வந்தனம்ன்றது விசேஷமாக ருச்சிக்கக்கூடியது என்று சொன்னோம். இது போர்வர்கள்லாம் அனுஷ்டித்தது தானே தவிர தானா பண்றதில்லைன்றது வரைக்கும் சொன்னேன். இது எதுக்காக இப்படிப்பட்ட ஆச்சாரியன் பண்ணணும், ஆச்சாரியனுக்கு அவ்வளவு என்ன சிறப்பு இருக்கு என்று பார்க்கணும். அதுதான் உபநிடம் சொல்றது, ஆச்சாரிய தேவோ பவ என்பதாக. ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் பெருமானுக்கு சமமாக நினைக்கணும், ஆச்சாரியனை தேவனாக நினைக்கணும் என்று சொல்லுகிறார். ஆச்சாரியவான் புருஷோ வேத, எவன் ஒருவன் ஆச்சாரியனை பெற்றவனாக இருந்திருக்கானோ, இது சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் ஒருவன் ஆச்சாரியனை பெற்றவனாக இருக்கானோ அவன்தான் புருஷனாக ஆகிறான் என்று சொல்லுகிறார். அதுவும் ஆச்சாரியனிடத்துல எப்படிப்பட்ட பக்தி பண்ணணும் என்ற தேவே பராபக்தி யசா தேவே ததா குரு என்பதாக சொல்லுகின்ற தேவே பராபக்தி, எம்பெருமானிடத்திலே எப்படி உத்தமமான பக்தி இருக்கோ அதே மாதிரியான யசாதேவே ததா குரு, அந்த தேவத்தையினிடத்துல இருக்கிற மாதிரி உத்தமமான பக்திய ஆச்சாரியனிடத்திலையும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். சரி, இதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மாத்திரம் எதுவும் பலத்தை சொல்லலைன்னாக்கா யாருக்குமே அதுல பிரவிற்த்தி ஏற்படாது. அந்த பலம் என்ன என்று கேட்கணும். இது பலத்தை சொல்லாது போயிட்டுனாக்கா நமந்தோபி பிரவர்த்ததே என்று சொல்லுகிறார். ஒரு மந்தனாக இருக்கிறவன் கூட அந்த காரியத்துல செய்ய மாட்டான். ஒரு குழந்தைய பார்த்து இதை பண்ணிடான்னா என்னத்துக்கு பண்ணணும்னு தான் கேட்கும். அடுத்தது இது நீ படிடா அப்படின்னு சொன்னாக்கா படிச்சா என்ன பண்ணுவ, நான் சாக்லேட் வாங்கி தரேன் மிட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றோம்னா, சரி மிட்டாய் வாங்கி கொடுக்கறதுக்காவது நாம படிக்கோன்னு சொல்லி பசங்க படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிரரோச்சகமாக ஒரு செயலை செய்யறதுனாக்க அந்த செயலை செய்வதற்கு ஒரு பிரரோச்சகமாக ஒரு விஷயம் போகணும். எல்லாம் சொல்றது ஆச்சாரிய தேவோபவான்னு சொல்லியிருக்கு, ஆச்சாரிய தேவோபவன் அதனால என்ன பண்ணணும், வேதம் விதிச்சு எடுத்துனாக்க விதிச்ச மாத்திரத்தினாலேயே அதுல பிரவிற்த்தி ஏற்படுமான்னா ஏற்படாது. அதுக்கு ஒரு பலன் சொல்லணும். அந்த பலத்தை சொல்ற சீதே கசிதா ஹியர்த்தா பிரகாசன் பிரகாசந்தே மகாத்மனஹா என்று கடோபநிஷத்துல சொல்ற தஸ்யைதே கசிதா ஹியர்த்தாஹ அப்படின்னா, தஸ்யைதே கசிதா ஹர்த்தாஹ அப்படின்னா கசிதாக அகசிதாக அப்படி ரெண்டு விதமாக இந்த பதச்சேதம் பண்ணிக்கணும். தஸ்ய யவனொருவனுக்கு ஆச்சாரியனிடத்திலே எம்பெருமானிடத்திலே இருக்கிற பக்தி அளவு பக்தி இருக்கின்றதோ அப்படிப்பட்டவனுக்கு எதே கசிதா ஹியர்த்தாக, அந்த ஆச்சாரியன் அனுகிரகித்த ஆச்சாரியனாலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அவளுக்குதான் பிரகாசிக்கும். ஆச்சாரியனிடத்துல பக்தி இருக்கிறவாளாலதான் அந்த வேதாந்த அர்த்தங்கள், ஆச்சாரியன் உபதேசம் பண்ண வேதாந்த அர்த்தங்கள்லாம் தெரியும், அதெல்லாம் பிரகாசமாயி வியவகார யோக்கியமாக ஆகும் என்கிற ஒரு பொருள். தஸ்யைதே அகசிதா ஹியர்த்தாகன்னு ஆச்சாரியனிடத்திலேயே எல்லா அர்த்தங்களையும் எல்லா சமயத்திலையும் சமயத்திலையும் கிரகிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஆச்சாரியன் சொன்னது சொல்லாதது எல்லாமே கூட இது எல்லாமே அவளுக்கு தான், யாருக்கு ஆச்சாரியனிடத்துல சம்பூர்ணமான பக்தி இருக்கோ அவளுக்கு தான் அதுல அந்த அர்த்தங்கள்லாம் ஏற்படும் என்று சொல்றது. இதுதான் பலம். ஆச்சாரியனிடத்துல பலன் என்னன்ன, பக்தியோட இருக்கிறதுனுடைய பலன் என்ன, ஆச்சாரியன் உபதேசம் பண்ணதெல்லாம் நமக்கு நல்லபடியாக விளங்கும் என்பது, உபதேசம் பண்ணது பண்ணாதது எல்லாமே கூட, பண்ணாததுன்றது என்னன்னு கேட்ட எல்லா கிரந்தங்களும் சேவிச்சிட முடியாது, அதே விஷயங்கள்ல ஒரு மீதி கிரந்தங்கள்ல சொல்லிருக்கிற விஷயங்களை நாம சேவிச்சோமானாக்க நமக்கு அர்த்தம் ஏற்படும், அந்த அர்த்தம் ஏற்படுறதுன்றது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் என்று சொல்லணும். இந்த அம்சத்தை அடியேன் சம்பூர்ணமா அனுபவிக்கிறேன். அடியனுக்கு எதான ஒரு ஸ்பூர்த்தி வருதுன்னாக்க உபன்யாசத்துலயோ மீதி சபையிலயோ எங்கேயானா சொல்லச்சு எதனா ஒரு ஸ்பூர்த்தி வருதுன்னா அடையனுக்குன்னு மாத்திரமில்ல எல்லாருக்குமே அது. அந்த வரது ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலதான் வருது. ஒரு சமயமும் ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கச்சேயும் சரி, ஒரு சபைக்கு போகச்சேயும் சரி, நான் முழுசா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்ற ஒரு புத்தியே எனக்கு ஏற்படுறதே இல்லை. இன்னும் சரியா பார்க்கல, இன்னும் சரியா பார்க்கலன்ற புத்தி தான் எனக்கு இருந்துருக்கு. ஆனா பல சமயங்கள்ல இந்த அந்த சபையிலயோ இல்ல ஆச்சாரியன் இந்த உபன்யாசமும் முடிஞ்ச பிறகு ஒரு சம்பூர்ணமான ஒரு மனஸ்திருப்தி ஏற்படுறது. இன்னைக்கு பரவாயில்ல, நாம ஓரளவு இந்த உபன்யாசத்தை பண்ணிருக்கோம், சரியா பண்ணிருக்கோம்னோ, இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம சரியா சொல்லிருக்கோன்றதோ ஒரு மனஸ்திருப்தி ஏற்படுறது. இப்ப முதல்ல இல்லாத மனஸ்திருப்தி கடைசியில வரத்துக்கு காரணம் என்னன்னா கேவலம் ஆச்சாரிய அனுகிரகம் தான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, அதாவது அவ உபதேசம் பண்ண விஷயங்களை அந்த சமயத்துல சொல்லும்படியான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவா ஆச்சாரியால் தான். இதுதான் பெரிய பலம். இந்த பலத்துக்காக தான் ஆச்சாரியால நாம ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆச்சாரியால நாம வந்தனம் பண்ணணும் என்று சொல்லுகிறார். ஆகையால ஆச்சாரிய பிரசாதம் இருந்துருத்துனாக்க எல்லா சித்தியும் ஏற்பட்டு போயிடும் என்று சொல்லுகின்ற தேவதாயா குருச்சாபி மந்திரசாபி பிரகீர்த்தனாத்து ஐஹிகாமுஷ்புகி சித்தி த்விஜஸ்யாஸ்தே நசம்சயா என்பதாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதாயா குருச்சாபி மந்திரசாபி பிரகீர்த்தனாத்து ஒரு அஷ்டாட்சரமத்துல சுவாமி தேசிகன் மூலமந்திர அதிகாரத்துல சொல்ற அந்த மந்திரத்தை விசேஷமாக போற்ற வேண்டும். அந்த மந்திரத்தை நமக்கு மந்திரத்துல பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற தேவதையை போற்ற வேண்டும், அந்த மந்திரத்தை அனுகிரகிச்ச ஆச்சாரியனை போற்ற வேண்டும் என்று சுவாமி தேசிகன் மூலமந்திர அதிகாரத்துல ஆரம்பத்துல மூன்று விஷயங்களையும் இந்த மூன்று விஷயங்களையும் நாம ஒரு போற்றினால்தான் அந்த மந்திரத்தினுடைய சித்தி ஏற்படும் என்று சொல்லியிருக்கார். அதே ரீதியில ஆச்சாரியனை நாம போற்றினோமானாதான் ஐகாமுஷ்மிகமான சித்தின்றது நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்றோம். இந்த இடத்துல என்ன சித்தி என்று கேட்டா ஞானாதி சமஸ்த அபேட்சித ஒரு லாபம். இப்போ நமக்கு தேவையா இருக்கிறது ஞானம், அந்த ஞான லாபம்ன்றது ஆச்சாரியனால ஏற்படுகிறது என்று சொல்ற. சரி, இவ்வளவு ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றமே அந்த ஆச்சாரியன் யாரு என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆச்சாரியன் வேற, பெருமாள் வேற இல்ல. பெருமாள் தான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லுகின்றார். எஸ்மா தேவோ ஜெகநாதா கிருத்வா மர்த்தியமயம் தனும் மக்னானுத்தரதே லோகானு காருண்யாத்து சாஸ்திர பாணினா. எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே எங்க பார்த்தாலும் கருணை வந்துடுது. கருணை இல்லைன்னாக்க எம்பெருமானுடைய கிருபை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. காருண்யா சாஸ்திர பாணினா என்று சொல்லுகின்ற சாஸ்திரமாகிற ஒரு கையினாலே காருண்யத்தினால நீ ஏதோ காரியம் பண்ணிட்ட அதுக்காக உன்னை தூக்கி விடுறாருன்றது கிடையாது. எம்பெருமானுடைய கேவல கிருபையினாலதான் அவர் சாக்காதா ஆச்சாரியன் ஆகிற ஒரு மர்த்தியமையும் தன்னும் ஆசிரிச்ச மனித வடிவை எடுத்துக்கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆச்சாரியன் வேற, பெருமாள் வேற இல்ல. எம்பெருமானிடத்துல எப்படி பக்தி பண்றோமோ அதே மாதிரி ஆச்சாரியனிடத்திலையும் பக்தி பண்ணணும் என்று சொல்லுகின்றார். அதுல எப்படிப்பட்ட, அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்ற, ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றோம், பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றோம், இதெல்லாம் இருக்கச்சு ஆச்சாரியன் நேரம் இருக்கச்சு ஆச்சாரியனுக்கு தான் பிரதானம், அப்புறம்தான் பெருமாளுக்கு என்று சொல்லுகிறார். சக்ஷுர் கர்மம் குருன் தக்வா சாஸ்திர கம்யந்து எஸ்மரையத்து கரஸ்தம் உதகம் தக்வா கனஸ்தம் அபிவாஞ்சதி என்று சொல்லுகின்ற. நமக்கு பிரத்யட்சமாக இருந்திருக்கிற, அதாவது பெருமாளே பிரத்யட்சமா ஆச்சாரிய ரூபமா எதிர சேவை சாய்க்கிறேன், அவரை விட்டுட்டு சாஸ்திரங்கள்னாலே அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிற பெருமாளை என்னத்துக்கு உதரம் போனோம்? சக்ஷுர் கர்மம் குருன் தக்வா சாஸ்திர கம்யம் எஸ்மரையத்து சாஸ்திர கம்யமாக இருந்திருக்கிற எம்பெருமானை யார் ஸ்மரிப்பா என்று சொல்ற. கரஸ்த முதகம் கையில டம்ளர்ல தீர்த்தம் கொடுத்துருக்கா, இந்த தீர்த்தத்தை விட்டுட்டு மழை மேகம் இருந்தா இருக்கு, இது மழை பெய்ய போறது, மழை தண்ணியை வந்து உபயோகப்படுத்திக்கலாம்னு யாரானா நினைப்பாளா? அந்த மாதிரிதான் ஆச்சாரியனு சாட்சாத ஆச்சாரியனுக்கு நாம சேவிக்கணும் என்றது சொல்றார். இந்த இடத்துல இங்க ஒரு விஷயம் பார்க்கணும், அற்புதமான விஷயம். காஞ்சிபுரத்துல சில சமயங்கள்ல பெருமாள் தேவ பெருமாள் எழுந்திருளுவர், அதே சமயத்துல ஆச்சாரியனுக்கும் உற்சவம் புத்தகப்புல இருந்து தேசிகனும் எழுந்திருளுவர். வேதபாராயண கைங்கரியும் பண்ணிட்டு இருக்குவா, பெரியவாள்லாம் வேதபாராயண கைங்கரியும் பண்ணிட்டு இருப்பா. இப்படி வேதபாராயணம் கைங்கரியும் பண்ணிட்டு இருக்கச்சு, இப்ப ஆச்சாரியனுக்கு பண்றதா இல்ல பெருமாளுக்கு பண்றதா, யாருக்கு பண்றது? இது ஒரு பெரிய சமஸ்யை ஏற்பட்டு போயிடும். பெருமாளை விட்டு போக முடியாது, ஆகையால ஆச்சாரியனுக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் போனா போட்டோம் அப்படின்னு நினைப்பா. இது உலகத்தாருடைய ஒரு நினைப்பு. ஆனா இங்க நவல் பாக்க சுவாமின்னு எழுந்தருள் இருந்தார் நரசிம்ம தாத்தாச்சாரிய மகாதேசிகன். அந்த சுவாமி எப்பவுமே பெருமாள் தேசிகன் ரெண்டு பேரும் எழுதிட்டாக்க, பெருமாளுக்கு யார் வேணா போவாப்பா, ஆனா தேசிகனுக்கு யாரு அதாவது போகமாட்டான்னா என்ன? எல்லாம் பெருமாள் இது பெரிய கோவிலா இருந்துட்டு இருக்கு, இது பெருமாளுக்கு போவானா தேசிகன் பின்னாடி போக மாட்டான். ஆனா தேசிகன் ஆச்சாரியன் தான் நமக்கு பிரதானம். இது பிரத்யட்சமா தேசிகனே எழுதிருக்கச்சே, நாம அப்புறம் பெருமாளை கூட சேவிச்சுக்கலாம்னு தேசிகனுடைய பாராயணத்துக்கு எழுந்தருள்வேர்னு எல்லாரும் சொல்லுவார். அந்த மாதிரி ஆச்சாரியனுடைய கைங்கரியத்தை உகந்து செய்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரீதியில தான் இந்த இடத்துல ஆச்சாரியன முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். இந்த ஸ்லோகத்தினால நமோ சிந்திய அத்புத கிளிஷ்ட ஜான வைராக்ய ராசயே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதாய முனையே நமஹா என்பது இந்த ஸ்லோகத்துல சொல்ற. நமஹா பிரணாமங்கள் யாருக்கு? நாதாய முனையே, நாதாய நமஹா, முனையே நமஹா. நாதாய அளவுந்தருக்கு ரங்கநாதன் திருநாமம். அந்த ரங்கநாதன் திருநாமத்துல நாமைக்கு தேசே நாம நிர்தேசாக, அது நாதம். அதாவது ஒரு தேசத்தை ஒரு பாதிய சொன்னாலே அந்த முழுச சொன்னதாக ஆயிடும். அவர் மனநசீலாக இருந்துட்டு இருக்கிறவர், எப்பவும் எம்பெருமானையே தியானம் பண்றவராக இருந்துட்டு இருக்கவர். அப்பேற்பட்ட நாதமுனிகளுக்கு பிரணாமம் என்று இங்கு சொல்லுகின்ற. இதுல ஒருத்தர கணக்கு ஸ்தோத்திரம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தாக்க அவனிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை, அவனிடத்துல இருக்கிற குணங்களை சொல்லி ஐஸ்வர்யத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றோம். அது ஒரு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுமானா, நீ உலகத்துக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு இருக்க, எல்லா தேசத்துக்கும் ராஜாவாக இருந்துட்டு இருக்க, நீ சார்வபௌமனா இருந்துட்டு இருக்க, நீ சக்கரவர்த்தியாக இருந்துட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சிறப்பு அவனிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை சொல்லி அந்த சிறப்பை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றோம். வைஷ்ணவனுக்கு ஐஸ்வர்யம் எது என்று கேட்டா, ஞானம் பக்தி வைராக்கியம் இவைதான் வைஷ்ணவனுக்கு ஐஸ்வர்யமாக இருந்துட்டு இருக்கு. அப்ப நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ற, நாதமுனிகளிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன? ஞானம் பக்தி வைராக்கியம் தான். அந்த ஞான பக்தி வைராக்கியத்தை கொண்டு நாதமுனிகளை இங்கு ஸ்தோத்திரம் பண்றார் என்று சொல்ற. நமஹா என்று சொல்லணும், நம சப்தம் எதை சொல்லும் என்று கேட்டால் பிரஹ்விபாவம், வணக்கத்தை சொல்றது, ஆத்ம சமர்ப்பணத்தையும் சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அதுவும் எப்படி? நெடுஞ்சாங்கடையாக விழுந்து எம்பெருமான் பிரணிபாதன பூர்வகமாக சொல்ற வார்த்தை இது நமஹா அப்படின்னு. தண்டவத் பிரணமேத் பூமௌ நிர்லஜ்ஜோ குரு சந்நிதௌ சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்யோ நிவேதயேத்து என்று சொல்லப்பட்டுள்ளது வேகேஸ்வர சம்ஹிதையில. தண்டவத் பிரணம்ய, வெட்கப்படாமல் ஆச்சாரிய சன்னதியில ஆச்சாரியன் எங்க பாக்கிறமோ பாக்குற இடத்துல விழுந்து சேவிக்கணுமா. தண்டவத் பிரணமே பூமௌ நிர்லஜ்ஜோ குரு சன்னிதௌ சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்யோ நிவேதயேத்து. நம்மளுடைய சரீரத்தையும் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் பணங்களையும் பணமையும் அடுத்ததாக இருந்திருக்கிற பிராணனையே கூட ஆச்சாரியனிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டியது என்று ஒரு விகேஸ்வர சமூகத்தில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில நமஹா அப்படின்னு சேவிக்கிற மார்த்தத்தினாலேயே அந்த நாம ஆச்சாரியனிடத்துல அவரை சேவிச்சு நம்மளுடைய சரீரம் அர்த்தம் பிராணம் எல்லாத்தையும் அது எம்பரம் ஆச்சாரியனுடைய அதீனமாக ஆக கடவுது என்று இது மொத்தத்தையும் சமர்ப்பிக்கிறதாக இதுக்கு அர்த்தம். இதுக்கு மேல ஒரு விஷயம், அவர் பண்ணிட்டு போட்டோமே அவர் ஆச்சாரியன் அந்த மாதிரி சேவிக்கட்டும் பண்ணட்டும், இதுக்கு ஸ்லோகமா எழுதணுமா அப்படின்னு சொன்னாக்க, ஸ்லோகத்துக்கு காரணம் என்னன்னா, பிரிவா என்ன அனுஷ்டானம் பண்ணிருக்கான்றது அவளே பண்ணிட்டு பேச அது நமக்கு தெரியாது போயிட்டோம்னாக்கா அது நாம அனுஷ்டிக்க மாட்டோம். நம்ம மாதிரி இருக்கிறவாளும் இப்படி ஆச்சாரியத்துல பக்தியோட செயலை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிவிப்பதற்காக தான் ஸ்லோக ரூபமாக மூன்று ஸ்லோகங்களாக ஆச்சாரிய விஷயமான ஸ்தோத்திரத்தை பண்ணுகிறார் இங்கு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நமஹா நாதாய இப்படின்னு நமஹான்னு சொல்லிட்டார். இது எவருடைய இவருடைய மூன்று குணங்கள், ஞானம் வைராக்கியம் பக்தி, இது மூணையும் விசேஷமாக சொல்லுகின்ற. ஆச்சாரியன் ஸ்தோத்திரம் பண்றது எதுக்காக அப்படின்னா அவரிடத்துல இருக்கிற குணங்கள்னாலதான். அந்த ஆச்சாரியரிடத்துல இருக்கிற குணங்கள்னு சொல்லச்சே பார்த்தோம்னா, வெறுமை இருக்கவாள ஆசிரியக்க மாட்டான், வெறுமை சேவிக்க மாட்டான். லக்ஷ்மணர் கூட சொல்ற குணைர்தாசி முபாகதஹா என்பதாக சொல்லுகின்ற கிஷ்கிந்தா காண்டத்துல ஒரு நிகழ்ச்சி, ஹனுமார் அதாவது ராமரும் லக்ஷ்மணனும் பம்பா தீரத்துல சொல்கின்ற, அவ ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கச்சே இந்த சுக்ரீவன் ரிஷிமுகம் மலையிலேருந்து பாக்குறான், பார்த்துட்டு இவ ரெண்டு பேரும் கூட வாலி அனுப்பிச்ச ஆளோ என்று பயப்படுறான். பயப்படுச்சே ஹனுமார் சொல்ற சுக்ரீவன் கிட்ட, இவளுடைய முகத்தை பார்த்தா அந்த மாதிரி தோணல, நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரேன், நானு யாருன்றத பார்த்துட்டு வரேன்னு போறார். அப்ப பரிவராஜுக்கு வேஷத்தோட கூட வர்றார், ராமர் சன்னதியில ராமரும் லக்ஷ்மணரும் இருக்கிற இடத்துக்கு வர இவர ராமரை விழுந்து சேவிக்கிறார். என்ன ரூபமயவான் சேதன் மகிமானம் வியாச்சேன்னு அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த மாத்திரத்தினாலேயே இவர் சாதாரண மனுஷர் இல்ல, சாட்சாத் எம்பெருமான் தான்றத தெரிஞ்சுட்டார் ஹனுமான். ஆகையால இவர் சன்னியாசி வேஷம் போட்டும் வந்தா கூட சேவிச்சு விடுறா ராமன். அப்போ ஒருத்தரை பத்தி சொல்லச்சே ராமன் யாரு, தன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற, அதுக்கப்புறமா ஹனுமா லக்ஷ்மணர் சொல்ற தான் யாரு அவர் யாருன்றத சொல்ற, இவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமார, எல்லா குணங்களையும் எல்லா சிறப்பையும் பெற்றவர் அப்படின்றதெல்லாம் ராமரை பத்தி சொல்லிட்டு தான் யாருன்னு கேட்டேன், அகமஸ் அவரஜோ பிராதா அவருடைய தம்பி நானு, அவர் தம்பியாக இருந்து குணைர்தாசி முபாகதா என்று சொல்ற ராமனுடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அவனுக்கு அடிமையாக ஆனவன் நான் என்று லக்ஷ்மணர் தன்னை அனுமானிடத்துல யாருன்ற சொல்லச்சே சொல்லுகிற. அதே மாதிரியாக ஆச்சாரியால்னா வெறும் ஆச்சாரியாலா நாம சேவிக்க மாட்டோம், ஆச்சாரியாளிடத்துல இருக்கிற குணங்கள்னாலே ஈர்க்கப்பட்டவர்களாக கொண்டு ஆச்சாரியால சேவிக்கிறோம் என்பது சொல்லுகின்ற. அந்த குணங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், ஆச்சாரியாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஞானம், ஆச்சாரியாளிடத்துல இருக்க ஆச்சாரியாளுடைய ஒரு வைராக்கியம், ஆச்சாரியாளிடத்துல இருக்கக்கூடிய பகவத் பக்தி, இப்படிப்பட்ட குணங்கள்னாலே ஈர்க்கப்பட்டவர்களாகத்தான் நாம் ஆச்சாரியர்களை நாம் சேவிக்கிறோம் என்று ஏற்படுகிறது. அதுக்கப்புறமா பார்க்கணும், அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே என்று சொல்லுகின்றார். இது ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் அடைமொழியாக சொல்லப்படுகிறது, அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட என்கிற மூன்று பதங்கள். அதெல்லாம் சொல்லச்சு முதல்ல பார்க்கணும், இதுல அச்சிந்தியமாக இருந்துருக்கிறது ஞானம் அப்படின்னு. ஞானம்னா என்னன்றத தெரிஞ்சின்றாதான் மீதி பத்து அச்சிந்தியமான ஜானமா அத்தமான ஜானமா அக்லிஷ்டமான ஜானமான்றத அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஞானம்ன்றது எதுன்றது முதல்ல பாக்கணும். ஞானம்னாக்கா என்ன, விஷ்ணு புராணத்துல சொல்றீங்க ஞானம் என்பது வேதாந்த விஷய பர விஷயமான ஜானமே ஞானம், மீதி எல்லாம் ஞானமே இல்லை அப்படின்னு. அஜ்ஞானம் அஜ்ஞானம் அதஹா அந்யது உக்தம் என்று சொல்லப்படுகிறது. வித்யான்யா சில்ப நைபுணம் என்பதாக ஞானம்ன்றது என்ன அப்படின்னா சாவித்யா யா விமுக்தயே என்று சொல்லப்படுது. மோக்ஷத்தின் பொருட்டாக எந்த ஞானமோ அதுதான் வித்யா, அதுதான் ஞானம். சம்ஜாயத்தே ஏன ததஸ்ததோஷம் என்று விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட ஞானத்தை உடைய, வேதாந்த ஞானத்தை உடைய ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறோம். அந்த ஞானம் தான் இங்கு ஞானம்ன்ற வார்த்தையினால சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாந்த ஞானம் இல்லாத ஆச்சாரியனை ஆசிரியிப்பதுன்றது இருக்க அது இழப்பும். அதுக்குதான் சொல்ற சாஸ்திர சம்ஹிதையில சொல்லிருக்கு, பின்னனாவாசிரிதா ஸ்தப்தாம் கதாபாரம் நகச்சதி ஞானஹீனம் குரும் பிராப்திய குதோ மோட்சம் அவாப்னுயாத்து என்று சொல்லுகிறோம். பின்னனாவாசிரித்தம் தொடர்ந்து போயிருக்கு, ஓட்டையா இருந்து இருக்கிற படகுல போய் ஏறி உட்காண்டாக்கா எங்கேருந்து அக்கறை போக முடியும், போக முடியாது. அதே மாதிரி ஞானம் இல்லாத ஒரு ஆச்சாரியால ஆசிரிச்சுமானாக்கா ஞான சப்தத்தினால வேதாந்த ஞானம், அந்த வேதாந்த காலக்ஷேபாதிகள் பண்ணாத இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை ஆசிரியிச்சாக்க எங்கேருந்து மோட்சத்துக்கு போறது. அகையில ஆச்சாரியாளா இருந்திருக்கிறவளுக்கு ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் இது மூணுமே முக்கியம். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். ஞான சப்தத்தினால இது ஞானம் இல்லாதத நிந்தனம் பண்றதுனால ஞானத்துக்கு என்ன ஏற்றம் என்பதை சொல்லப்பட்டதாக ஆகிறது. வைராக்கியம், வைராக்கியம்ன்றது எப்படிப்பட்டது, வேண்டேன் மனை வாழ்க்கையை என்று ஆழ்வார் அருள் செய்த மாதிரி பகவத் வியதிரிக்தமான விஷயங்கள், எம்பெருமான் விஷயம் தவிர மீது விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் அவைகளை துச்சமாக நினைத்து இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் வைராக்கிய நிதி, அவர்கள் தான் வைராக்கியம். அப்படிப்பட்ட வைராக்கியம் தான் இங்கு அபேட்சிதமாக இருந்திருக்கு. அதுலயும் வைராக்கியம்னு இது என்ன, லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் விஷயானுபவம் எல்லாமே அல்ப அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கின்றது என்று இதனுடைய தோஷத்தை தெரிஞ்சு கொண்டு இவை விட்டு விட்டு இதை விட்டு விட்டு எம்பெருமானையே நினைத்து கொண்டு இருக்கிறது இருக்க அது வைராக்கியம். இதனுடைய அல்பத்துவ அஸ்திரத்துவத்தை தெரிஞ்சுட்டு சொல்றது இருக்க இது வைராக்கியம். பாஷ்யக்காரரும் கூட இதுல பிராப்தியேதர வைதிருஷ்ணிய உற்பத்தி பண்ணி அப்புறம் பிராப்திய திருஷ்ணிய உண்டு பண்றார். அதாவது பிராப்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் தவிர மீதி எல்லாத்திலையும் இவையெல்லாம் அல்பமானவை, இவை சுக அசுகத்தை கொடுக்க வல்லவை, இது நல்லத்துக்கு காரணம் அல்ல என்று துக்கமூல துக்கமிசிரமாக இருக்கின்றது என்பதை நமக்கு தெளியப்படுத்தி விட்டுட்டு தெளியப்படுத்தி பிறகு கிருஷ்ண அப்ப பிராப்தியமா இருந்திருக்கிற எம்பெருமானை அடைய வேணும் என்கிற இச்சையை ஏற்படுத்துகிறார் சிபாஷ்யத்துல. அதே மாதிரியாக தான் இங்க வைராக்கியம்ன்றது சொன்னாக்க லோகத்துல எதெல்லாம் சிறந்ததுன்னு நம்ம லோகானுபவத்துல விஷயானுபவத்தை சொல்றோமோ அந்த விஷயானுபவங்கள்லாம் அல்பமாகவும் அஸ்திரமாகவும் துக்க மூலமாகவும் துக்கமிஸ்ரமாகவும் துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாகவும் இப்படிப்பட்டதாக தான் இருந்து கொண்டிருக்கின்றன என்று அறிந்து அவைகளிலே ஒரு வைராக்கியம், அவைகள் நமக்கு தேவையில்லை என்று வைராக்கியத்தோடு கூட இருக்கிறது. அந்த வைராக்கியத்தை இங்க சொல்ற வாஸ்தவமா சொல்லணும்னா ஆச்சாரியாள்லாம் நம்மளுடைய ஆச்சாரியாள்லாம் எப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு இருக்கான்னா இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுக்கிறாருனாக்கா வாஸ்தவமா அவ வைராக்கியத்தினாலதான் ஸ்வீகரிச்சுக்கிறார். என்ன குடும்பத்தை பத்தி எல்லாம் அதுல எவ்வளவோ சிரமம் இருந்துருக்கு. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அந்த சன்னியாசாசிரமத்துல ஸ்வீகரிச்சுக்கிறதுலயே அவ்வளவு சிரமம் இருந்துருக்கு. அவ நினைச்ச மாதிரி ஒரு சொம்ப தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட முடியாது அவளுக்கு, அப்படி எல்லாம் ஒரு நிலை அது. அது எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய வைராக்கியத்தோட ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு காரியத்தை பண்ணணும்ன்றதுக்காகவே அவ சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சிருக்கா. கிரகஸ்தாசிரமத்துல ஆச்சாரியத்துவம் பண்ற மகான்கள்லாம் கூட வைராக்கியத்தோட தான் இருந்துருக்கா. அவள்லாம் மனசால நினைச்சான்னா எவ்வளவோ பணம் சம்பாதிக்கலாம் எவ்வளவோ பண்ணலாம், அது எதையுமே நினைக்காமல் வைராக்கியத்தோட இருந்துருக்கா. நாவல் பாக்கும் சுவாமி இந்த ஊர்ல எழுந்த எழுக்கச்சு அவருடைய வைராக்கியத்தை பார்க்கணும். நித்தியம் உஞ்ச விருத்தி தான், ஒரு நாள் மழை காலம் பெரிய மழை பெஞ்சுதான். இந்த மழை பெஞ்சாக்க சுவாமி மழையில போய் உஞ்சவருத்தி பண்ண முடியலையா. ஆகையால சுவாமி ஏழிருக்கார். அவர் பாடு சரி, எம்பெருமானுடைய நியமனம் எப்படி ஆறுதோ அதன் பிரகாரம் அவருக்கு திருவாராதனம் ஆறுது என்கிற ரீதியில அவர் பாட்டுக்கு உஞ்சவருத்திக்கு வராதையே இருந்துட்டார். இந்த மழை கொட்டுறத பார்த்த சாயங்காலம் வரைக்கும் பாக்குற, இன்னைக்கு காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் மழை நிக்காதையே இருந்துருக்கு. ஆகையால அந்த நாவல் பாக சுவாமி இன்னைக்கு உஞ்சவருத்திக்கு ஏழலையே, அவர் என்ன பண்றாரோ தெரியலையே, இன்னைக்கு திருவாராதனம் அவ திருமாளிகையில எப்படியோ தெரியலையேன்னு ஒரு மகான் ஒரு தார்மிகரா இருந்துருக்கவர் நினைக்கிறார். ஒரு மறக்கா அரிசியோட அந்த மழையில கொடையை எடுத்துட்டு சுவாமி திருமாளிகைக்கு போற. சுவாமி திருமாளிகைக்கு போன சுவாமி வாசல்ல உட்காந்துருக்கு, அங்க திருவாராதனம் ஆகல. உள்ள போய் பார்த்தோம்னா உள்ள அடுப்பு மூழ்கி கோலம் போட்டிருக்கு, அடுப்பு மூட்டி தெளிவு பண்றதுக்கு சாதனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். அப்ப இவர் கொண்டு போய் இந்த அரிசியை கொண்டு போய் கொடுக்குறார். அப்ப சுவாமி சாய்க்கிறார், இன்னைக்கு பெருமாள் திருவள்ளம் இப்படி தேவர் மூலமாக இந்த அன்னவை சதேவன் நடத்தி அவருக்கு திருவாராதனம் ஆகணும்னு சங்கல்பம் போல இருக்கு என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், எவ்வளவு என்னதான் யார் எவ்வளவு கொடுத்தாலும் அதை பொறுத்து எல்லாத்தையுமே துச்சமாக நினைப்பேன். யாரனா இதெல்லாம் கொடுத்துட்டாக்கா சுவாமிக்கு சம்பாவனையா கொடுத்துட்டேன், இதெல்லாம் கொடுத்துட்டு உங்க பாப்பம் எல்லாம் என் தள்ள போடணும்னு பாக்குறாங்களா நீங்கோ. கொஞ்சம் வேகமா பேசுற வழக்கம், இப்படி எல்லாம் ஒரு வைராக்கியம். ஐயா சுவாமி எழுந்துள்ளிருந்த நாவல் பாக்கத்துல, அந்த நாவல் பாக்கத்தை விட்டு போகாத இத்தனை பேருக்கும் பாகவத ஆராதனம் பண்ணி என்ன பிரத்யக்ஷத்துல அனுபவிச்சு சேவிச்சவன் நானு, அவருடைய வைராக்கியம் என்னதுன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், எவ்வளவோ மகான். அந்த சின்ன வயசுலயே புதுக்கோட்டை ராஜசம்ஸ்தானத்திலாம் சுவாமி வாக்கியார்த்தம் சொன்னவர், அங்கிருந்தெல்லாம் மெடல்லாம் வாங்கினவர். அவ்வளவு பெரிய மகானா எழுந்தருள் இருந்தாலும் கூட இவர் வந்து இங்கேயே இருந்து பிரவச்சனத்தையே பிரதானமாக இருந்து கொண்டு நாம பிரத்யக்ஷத்துல பார்த்தவாளா இருக்கிறதுனால சொல்றோம். உத்தமூர் சுவாமி எழுந்தருள் இருந்த அவர் அந்த உத்தமூர் சுவாமியினுடைய வைராக்கியத்தை என்னன்னு சொல்லணும் பார்க்கணும். இந்த சம்பிரதாய கிரந்தத்தை சம்பிரதாய சுவாமி அந்த தேசிக சம்பிரதாயத்துல தேசிகன் சாதித்த கிரந்தங்கள் எம்பெருமானார் சாதித்த கிரந்தங்கள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி அது மொத்தத்துக்கும் தானே அச்சு கோத்து தானே ப்ரூஃப் பார்த்து தானே எல்லாம் பண்ணி பண்ணிருக்காருன்னா அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார் சம்பிரதாயத்துக்காகன்னு பார்க்கணும். பணத்துக்காக பார்க்காத பண்ணவா காரியம் பண்ணவா ஆச்சாரியார், அது வைராக்கியம் அப்படின்னார். அத்புத இது இப்ப நாதகுணிகளிடத்தில் இருக்கிற ஞானமும் வைராக்கியமும் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா அச்சித்தியமாகவும் அத்தமாகவும் அக்லிஷ்டமாகவும் இருந்துருக்கான். அத்புத அச்சித்திய அத்புத அக்லிஷ்ட ஞானம், அச்சித்திய அத்புத அக்லிஷ்ட வைராக்கியம்னு. அச்சித்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவருடைய ஞானம் இன்னொருத்தருடைய ஞானம் மாதிரி இருக்கும் என்று ஒரு கம்பேர் பண்ண முடியாத ஒரு நிலை. இவன் எப்படிடா படிச்சிருக்கான் அப்படின்னா இவனும் அவனாட்ட நன்னா படிச்சிருக்கான். இவர் எப்படி உபன்யாசம் பண்ணுவ, இவரும் இன்னொருத்தருடைய உபன்யாசத்தை கம்பேர் பண்ணி அவராட்ட இவரும் நன்னா உபன்யாசம் பண்ணுவார். இவர் எப்படி காலக்ஷேபம் சொல்லுவார், இவருடைய ஞானம் என்ன அப்படின்னா இவருடைய ஞானமும் அவர் மாதிரி இருந்திருக்கும்னு இன்னொருத்தருடைய ஒரு ஞானத்தை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு மீதி விஷயங்கள் மீதி பேருடைய ஞானம்லாம். ஆனா இவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று சொன்னவனாக்க அச்சித்தியம், நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இவருடைய ஞானம் இன்னாருடைய ஞானம் போல இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அளவிட முடியாததான ஒரு ஞானம். எப்பேற்பட்ட ஞானம், இப்ப சொன்ன பகவத் விஷயக்குமான ஞானம், முக்தி விஷயக்குமான ஞானம், பர விஷயக்குமான ஞானம், அந்த ஞானம் அச்சித்தியமான ஞானத்தை உடையவராக இருந்திருக்க. அது மாத்திரம் இல்ல அத்புதம் அப்படின்னு இவ்வளவுன்னு சொல்ல முடியாதத சொல்லிட்டார். சரி, இதுவே அவருடைய ஞானத்துல தன்னால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்க முடியறத பார்த்த உடனேயே அப்பா இப்படிப்பட்ட ஆச்சரியமான இப்படி அது ஒரு ஆச்சரியத்தை அடையிறது, இவ்வளவு ஞானமா இவருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு துளி ஏகதேசத்தை தான் பாக்குறோம், அதை பார்க்கச்சேயே பிரமிப்பு உண்டு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் என்று சொல்ற. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பண், நன்னி தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும், நம்பி என்ன கால் குருகூர் நம்பி அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே அன்னைக்கும் அமுது ஊரும் என்று சொல்றார். என் நாவுக்கு கண்ணு செலுத்தாம்பு பாசனத்தை நினைக்கிறார். அந்த குருகூர் நம்பின்னு நம்மாழ்வார நினைச்ச மாத்திரத்தினாலேயே மதுர கவிகளுக்கு நாக்கு இனிக்குமோ, அந்த ஆச்சாரியனுடைய ஞானத்தை நினைச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுமா? அது அத்தமான ஞானம், அச்சிந்திய அத்த அக்லிஷ்டம். இப்பேற்பட்ட ஞானம் நாதமுனிகளுக்கு எப்படி வந்தது? எத்தனையோ நாள் தபஸ் பண்ணேரா? வியாசர் மாதிரி பண்ணேரா? என்ன பண்ணேர் என்ற பெருமாள் அனாயாசமாக அவருக்கு கொடுத்திருக்கார். ஒரு அவருடைய பிரயத்தனம் எதுவும் இல்லாமல் கேவல பகவத் அனுகிரகத்தினாலேயே வந்தது. அதாமி புத்தி யோகந்தம் என்று கிருஷ்ணன் சொன்ன பிரகாரம் அவருக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே கிடைத்து வந்தது என்று சொற்றார் என்று சொல்லணும். மயர்வர மதிநிலம் அருளினன் என்று சொல்லுகின்றார் ஆழ்வார். மயர்வர மதிநிலம் எப்படி வந்தது? நான் தபஸ் பண்ண எனக்கு வந்ததுன்னு இல்ல, அந்த எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணார். அப்படிப்பட்ட ஞானம் அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞானம். இதே மாதிரிதான் இது வைராக்கியத்துக்கு சொல்லணும். அவருடைய வைராக்கியம் இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதான வைராக்கியம். அத்தம் ஏதோ ஒன்னே ஒன்னு நினைக்கிறோம், இது சுவாமியினுடைய வைராக்கியம் சொல்லி சுவாமி ஊர்லயே எழுந்ததையோ இல்லைன்னாக்கா இங்க சுவாமி வம்சவர்த்திக்கு எழுந்திரலாத இருந்ததோ இதெல்லாம் ஒண்ணுதான் சொல்றோம். நாம ஏதோ ஒன்னு பார்த்ததுக்கே நாம மலைச்சு போய் நிக்கிறோம். இப்படி எல்லாம் கூட ஒரு சம்சாரத்துல இருக்கிறவா இருப்பாளா, இப்படி எல்லாம் ஒரு சுவாமி இந்த சம்சாரத்தை விட்டுட்டு இது சன்னியாசியா வருவாளா, இப்படி எல்லாம் இப்ப தேவனாரோட ஐசிங்கர் எழுந்திரள் இருந்தாருனாக்கா அவருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஆயிரம் வேலி கணக்குல நிலங்கள்லாம் இருந்தது. அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு ரிசுமன் கைங்கரியத்துக்காக வந்த அதே மாதிரி இங்க பவுண்டரிபுரம் சுவாமி ஆண்டவன் இப்படி எல்லாம் பாக்கணும். இங்க பெரியாண்டவன் எழுந்தருள் இருந்தார், அவர் வத்தல் சுவாமின்னே சொல்லுவா. அவர் எவ்வளவோ இருந்தாலும் விபவங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி கரையில நாணல முடிச்சு போட்டு அதன் கீழே எழுந்தருள் இருந்தார் அப்படின்னா அவளுடைய வைராக்கியம் அச்சிந்திய அத்புத. இது நினைச்சே பார்க்க முடியாது, நாம ஏதோ துளி உண்டு பாத்துட்டு சொல்றோம், மீதி எத்தனையோ விஷயங்கள்ல எவ்வளவோ இருந்திருக்கு. அத்புத அக்லிஷ்டம், இதெல்லாம் என்ன தபஸ் பண்ணி இந்த வைராக்கியம் வந்ததா? இல்ல, கேவல பகவத் பிரசாதத்தாலே வந்த வைரக்கம். அச்சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே என்று சொல்லுகின்றார். ராசி ராசின்னா சமூகம் அர்த்தம். இது ஒண்ணுதானே, இது என்னது சமூகமா என்னத்த சொல்ல முடியும் இத்த என்று சொன்னா அந்த ராசின்றதுக்கு குவியல், அந்த குவியல்ன்றது ஞானத்தினுடைய குவியல், வைராக்கியத்தினுடைய ராசி. ஞான வைராக்கியங்கள் ஒன்னா ராசின்னா பகவத் ஸ்வரூபாதிகள், பகவானுடைய ஸ்வரூபம் ரூபம் விபவம் இப்படின்னு பல இருந்துட்டு இருக்கு. ஸ்வரூப விஷயக்குமான ஞானம், ரூப விஷயக்குமான ஞானம், அதாவது விபவ விபூதி விஷயக்குமான ஞானம்னு சொல்லி அந்த ஞானங்களுடைய கூட்டம்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி வைராக்கியத்தினுடைய கூட்டம், இவா விட்டது யாரு? பிதரம் மாத்திரம் என்று இது திருமங்கையாழ்வார் அருளி செய்யற மாதிரி தாயே தந்தையே மக்களே என்று, தாய் தந்தை மக்களே என்று இத்தனாள் வரைக்கும் இருந்தேன்னு இனிமேல் நான் அந்த விரும்பல, எல்லாமாகவே நீதான் இருந்திருக்க என்று திருவேங்கடமுடையான் விஷயத்துல திருமங்கையாழ்வார் அருளி செய்தது மாதிரி எல்லா விஷயத்திலையும் சுற்றத்தாரோட பணத்தோட எல்லா விஷயத்திலையும் வைராக்கியம் பெற்றது இருக்க, இது வைராக்கியம், இதுதான் ராசி என்று சொல்லுகின்றார். ஆகையால அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞானம் இது. அதோட லோகத்துல ஒரு விலட்சணமாக இவருடைய இருக்கிற இதெல்லாம் என்னன்னாக்க, யார் யாரெல்லாம் சிறந்த ஞானத்தை உடையவர்கள், யார் யாரெல்லாம் சிறந்த வைராக்கியத்தை உடையவர்கள்னு யாரெல்லாம் நம்ம கையிட்டு காண்பிக்கிறோமோ அவாழ்தெல்லாம் இந்த நாதமுனிகளுடைய ஞானத்திலயும் வைராக்கியத்திலயும் அடங்கி போயிடுமா? அப்படிப்பட்டதாக ஞானத்தை உடையவராக இருந்திருக்காருனா இது எத்கிஞ்சித் சாது குல்வந்தி எஸ்தத்வேத எஸ்வேத சமயத்ததுக்தம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சொல்லச்சே ரைக்வரை பத்தி சொல்ற, ரைக்வர்னு ஒரு பரம வேதாந்தி இருந்த, அந்த வேதாந்தி யாரு ரைக்வரா இருப்பு யாரு தெரியுமா, ரைக்வர் யாருன்னு கேக்குறாராம். அதுக்கு சொன்ன எத்கிஞ்சித்து சாது அனுஷ்டிதம் கர்ம எச்ச சர்வச்சேதனகதம் விஜயானம் சதுபயம் எதிய ஜான கர்மாந்தர்கதம் சைக்வகா அப்படின்னு, எத்கிஞ்சிது சாத்வ அனுஷ்டிதம் கர்ம, இதால நல்ல காரியம் என்று ஒரு அனுஷ்டிக்கப்பட்ட செயலாக இருந்ததுன்னாக்கா அந்த செயல் என்ன, எச்ச சர்வ சேதனகதம் விஜயானம், யாருடைய ஞானம் இருந்துருக்க, இது எல்லா சேதனகதமாக ஞானம், எல்லா விஷயமான ஞானமாக இருந்துருக்கு. அதாவது எம்பெருமானுடைய ஞானம், இவாளுக்கு இருக்கிற ஞானம் அவளுக்கு இருக்கிற ஞானம்ன்றது இல்ல, தஜ்ஞானம் யாருக்கு இருக்கோ, இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ரைக்வருடைய ஞானமும் ரைக்வருடைய கர்மாவும் தான், அவர் தான் ரைக்வர் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி ரீதியில எதெல்லாம் சிறப்பாக நாம சொல்றோமோ, ஞானமோ வைராக்கியமோ, எல்லா சிறப்புங்களும் சிறப்பான ஞானம் வைராக்கியம் எல்லாம் நாதமுனிகளுடைய ஞானத்திலையும் வைராக்கியத்திலையும் அடங்கினதாக ஆகிட்டது என்று அர்த்தம். நமோ சிந்தியாத்புதா க்ளிஷ்ட ஞான வைராக்ய ராசயே நாதாய முனயே காத பகவத் பக்தி சிந்தவே அகாத பகவத் பக்தி சிந்தவே. அடுத்தது சொல்றார், நாதாய முனையேன்னு சொல்லச்சு, முனையே மனநல செல்வராக இருந்திருக்கிறார். நாச சப்தத்தினால ரங்கநாதன் திருநாமத்தையுடைய அவர் நாதமுனிகளை சொல்றார், அவருடைய திருநாமத்தினுடைய ஏகதேசத்தை சொல்லி சொல்றார். நாமிக தேசே நாம நிர்தேசன்றது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் அப்படின்னா, பகவத் பக்தி சிந்தவே என்று சொல்றார். பகவத் பக்தி சிந்தவ, பகவத் பக்தி இருந்திருக்க அவைகளுக்கெல்லாம் நிலையாக, பகவத் பக்திக்கு ஒரு சிந்துவாக மூத்திரமாக இருந்திருக்கார். பகவத் சக்தினால சப்தத்தினால சர்வசேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமான சொல்ற, ஆகையால பரபக்தி யோக்கியத்துவத்தை சொல்ற, அதாவது கொண்டாட தகுந்தவர் அவர். அத கொண்டாட தகுந்த விஷயம் பக்தி, பக்தின்னா என்னது அப்படின்னு கேட்டா, கொண்டாட தகுந்தவரிடத்திலே வைக்கக்கூடிய பிரீதி இருக்க அதுதான் பக்தி. அந்த பக்தி சனக சனந்த நாளுக்கெல்லாம் இது தானாகவே வருது, இயற்கையாகவே வரக்கூடியதாக இருந்துருக்கு சனக சனந்த நாளுக்கெல்லாம். அதே மாதிரியாக ஸ்வயமாங்கத விஜானா நிவர்த்தின் தர்மவாஸ்திதாக சனகாதிகளை பத்தி சொல்லி சொல்லச்சே சொல்றார். அந்த மாதிரி இவருக்கு தானாகவே வந்ததாக இருந்துருக்கு. பக்தியே சிந்துவாக ஒரு கடலாக ரூபணம் பண்ணி அந்த கடலாகவே இருந்துருக்கார், பக்தி கடலாக இருந்துருக்காருன்னு சொல்றார். அப்ப இந்த பக்திக்கு மாத்திரம் தனியா என்னத்துக்காக சொல்லணும், இந்த பக்தியினுடைய முக்கியத்துவத்தை, ஞானம் வைராக்கியம் இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு முக்கியம் இருக்கோ அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. தாதல் கடலின் மிகப்பெரியது, ஆசை என்னும் கடல் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஈஸ்வரனும் கூட நினைச்சு கொள்ளாதபடிக்கு அவனிடத்துல பக்தியோட அமிழ்ந்து இருந்திருக்கிறது. பட் இப்படிப்பட்டு அச்சிந்திய அத்புத அக்ஷேத்த ஞான வைராக்கிய ராசையே முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே நாதாய முனையே நமஹா நாதாய நமஹா என்பதாக, இப்படிப்பட்ட யாராலையும் எண்ணி பார்க்க முடியாததான, அளவிட முடியாததான, அத்தியாச்சரியமான, தானாகவே வந்த, ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் கேவலம் எம்பெருமானுடைய கிருபையினாலேயே வந்ததாக இருந்திருக்கிற ஞானத்தையும் வைராக்கியத்தையும் உடைய நாதமுனிகளின் பொருட்டு சமுத்திர பக்தி, எம்பெருமான் விஷயத்திலே பக்திக்கு கடல் என்று சொல்லும்படியான எம்பெருமான் விஷயத்திலே பக்தி உடையவராக இருந்திருக்கிற நாதமுனிகள் விஷயத்திலே அந்த நாதமுனியின் பொருட்டு என்னுடைய பிரணாமம் என்று இந்த ஸ்லோக முனிகளை வணங்குகின்றார். முதல் ஸ்லோகத்துல நமோ சிந்தியாத்புத க்ளிஷ்ட ஞான வைராக்ய ராசயே நாதாய முனயே காத பகவத் பக்தி சிந்தவே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.